Friday night, nanga veliya la na na na. Summer time, nanga veliya la la la la. Friday night, nanga veliya la na na na. Summer time, nanga veliya la la la la. Veli night, nanga boysoda veliya la. Undu ரெண்டு ரக்கு அந்த போத்துல இது தப்பில்ல நாங்க மாப்பில்ல வடாய மாப்பில்ல ஊத்து என்ன கப்பில்ல ஐயோ சரக்கா என்ன செம்ம வெயிட்டா ஊத்தி குடிச்சா கிக்கு ஏறும் லைட்டா கிக்கு கிக்கு என்ன ஒரு கிக்கு சிரோக்கா கோவியா குடிப்போம் ஸ்ட்ரைட்டா அடியே அடியே உன்னை தேடி வார என்ன பார்த்தும் பார்க்காம என்ன தாண்டி போறிய புதுசா நீயா நீ தாண்டி வேணும் போத எத்தே நீ மட்டும் காணும் நீ மட்டும் காணும் நீ மட்டும் காணும் போத ஏத்த நீ மட்டும் காணும் அடி Friday night nanga veliyala na na na Summer time nanga veliyala la la la Friday night nanga veliyala na na na Summer time nanga veliyala la la la குச்சி குச்சி ரக்குமா பொத்துலதான் தூக்கமா என் கூட கொஞ்சம் குடிச்சா அது மட்டும் போதுமா ஃப்ரைடே நைட் போய்ஸ் நைட் போன் வந்தா போட்டு ஃப்ளை கைய தூக்கி கல்ல தூக்கி அட்டம் ஒண்ணு போட்டு மச்சி சரக்கு தான் எனக்கு வேணும் புதையத்தான் ஏத்தனும் கொஞ்சம் பத்து நீ பார்த்து கிளாஸ் ஃபுல்லா ஊத்து விஸ்கியும் கோலாவும் சேர்த்து நீ ஊத்து டைம் தான் போகுது சரக்கு முடியுது குயிக்கா குயிக்கா சமதம் ஆனாலும் நாங்க வெளியல ஃப்ரைடே நைட் நாங்க போய் சொல்ற பம்பல்லா குடிக்கிறோம் பாரு வெளியல கார் பார்க்கில மீட்டிங் ஒண்ணு போட்டா லொகேஷன் கொடுக்காம மச்சம் வருவான் ஃப்ரைடே நைட் நாங்க வெளியல சமதம் நாங்க வெளியல Friday night nanga veliyala na na na summer time nanga veliyala la la la Friday night nanga veliyala na na na summer time nanga veliyala la la la Friday night nanga veliyala na na na summer time nanga veliyala la la la